ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமாய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமாய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே மாஷ்யாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகுலபூஷ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீதரங்க மகரந்திரி ஹேமாப்ய நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மணே நமஹ, ஸ்ரீரங்கநாதிவ்யமணி பாதுகாப்யம் நமகா ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ, ஸ்ரீமான் வேங்கடநாதாத்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்த சார்ஜவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. சபைக்கு அநேக நமஸ்காரங்கள், தன்யவாதங்கள். இப்போ சுவாமி தேசியனுடைய அற்புத கிரந்தமான ஓரிரவு கிரந்தம் என்று சொல்லப்பட்டதான பாதுகாச கசத்திலே மூன்றாவது பத்ததியான பிரபாவ பத்ததிய ஆஸ்திகளோட சேர்ந்து அனுபவிச்சுருக்கோம். அவருடைய பிரபாவத்தை நம்மளால் பேசி மாளாது என்று முன்னாடியே பேசினோம். இப்படியும் பத்ததியை முடிக்கணுமே, சுவாமி தேசியோட திருவள்ளக்கரத்தை ஓரளவான சொல்லணுமே ஆஸ்திகளுக்கு. அதனாலே கொஞ்சம் பரியந்தம் ஒரு 40 ஸ்லோக பரியந்தம் விஷயத்தை சாரார்த்தமாக கொடுத்தோம். இன்னொரு 30 ஸ்லோகங்களுக்கு பாக்கி இருக்கு. அது இன்றைய தினத்தில் அதனுடைய சாரங்களை நாம் இன்று அனுபவிக்கலாம். பாதுகாதேவி ரசவாத வித்தை அதையும் கற்றவள் என்று கடைசியில் முடிச்சோம் உபன்யாசத்தில். அடுத்தது பெருமாள் சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறேன்னா, நான் அறியா பாவம் அபராத சக்கரவர்த்தியா இருக்கேன், இதுக்கு என்ன ஒரு இதனுடைய ஸ்திதி என்ன, கதி என்னன்னு கேட்கிறார். அப்போ பெருமாள் வாமணனாய் அவதாரம் பண்ணி திருவிக்ரமனாய் ஓங்கி உலகளந்தான் இந்த உலகத்தை. மூன்றடிவன் கேட்டு வந்தவன் பலி சக்கரவர்த்தி யாகத்திலே நான் தரேன் என்று சக்கரவர்த்தி ஒத்துண்டார். குடுவின் பெருமாள் கேட்டு முதலடி வச்சர், ஓரடி இட்டு இரண்டாம் அடி தன்னிலே தாவடி இட்டானால் இன்று முற்றும், தரணி அளந்தானால் இன்று முற்றும் சொல்லிட்டு பெரியாழ்வார் திருவாக்கு. அப்படி பெருமாள் இந்த லோகத்தை ஒரு அடி இங்கு வச்சார், அடுத்த அடி வானத்துல நோக்கி அளந்தார், மூணாவது அடிக்கு விஷயம் இல்லை அந்த இடத்துல. ஆனா அப்போ பெருமாள் திருடலே சகலதோகம் அடங்கி போச்சு. அந்த லோகத்தினுடைய விஷயம் பெருமாள் திருடைய வேற ஒண்ணுமே இல்லை, எல்லாம் சுருங்கி போயிட்டு உள்ள வந்துட்டு. ஏன்னா பெருமாள் திருடைய அவ்வளவு பெருசு இருந்தது. ஆனா நான் இருக்கேன்னு பாருங்கோ, என்னுடைய பாபமானதை பெருமாள் திருவடியாலும் அளக்க முடியாது, திருவடிக்கு அதனுடைய ஆகாரம் போடல என் பாபத்தை அளக்கிறதுக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க அற்புதமா சாதிச்சார். இப்படிப்பட்டதான அவதி மனதி கச்சன்னு பாபராசிம் மத்தியே மதியா அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க இந்த விஷயத்த சாய்க்கிறார். இப்படி திருவடியாலையும் எம்பெருமான் திருவிக்ரமாவதாரம் எடுத்தும் அந்த திருவடியாலேயே அடக்க முடியாத அடக்க முடியாது என் பாவத்தை, ஏ பாதுகாதேவி உன்னுடைய ரசவாத வித்தையாலே உன்னுடைய திருவடியின் மகிமையாலே அத நீ அழிச்சுட்ட அப்படின்ற இந்த பாசுரத்தோட விஷயத்தை முன் பாசுரத்துடைய சங்கதியோட சேர்த்து அனுபவிச்சாக்க நமக்கு முக்கியமான உள்கருத்து நமக்கு கிடைக்கிறது. அப்புறம் பார்த்தாக்க திருவடி மகிமை, இது என்னன்னு கேட்டா, ரொம்ப இந்த சொர்க்கத்தையும் நரகம் என்று நாம் உதாசீனப்படுத்தி மோட்சம்தான் முக்கியம்ட்டு நம்மளுடைய மனது போவதற்கு ஒரு ஹேத்து பண்றா இந்த பாதுகாதேவி. இந்த இடத்துல இது எதை எப்படி நடக்குதுன்னா, பாதுகாதேவின் மகிமையாலே அவருடைய விஸ்தரித்த பிரபாவத்தாலே நடக்கிறது. ஏன்னா பெருமாள் வந்து நமக்கு மோட்சம் கொடுக்கும் போது நம்முடைய புண்ணிய பாபத்தை அழிச்ச திருச்சின்னமாலே சுவாமி தேசியன் சாய்க்கும் போது அருளாலே விலங்கு இரண்டும் அழிப்பார் வந்தார், அஞ்சரையை கழித்தருளும் அன்பர் வந்தார், மருள்வாரா வகனம்மை காப்பார் வந்தார், வானேர வழிநடத்தி வைப்பார் வந்தார். வானேர வழிநடத்தி வானத்தை கொண்டு போய் என்ன பண்றார் அப்படின்னு அடுத்த நாலு பேர்ல சொன்னார் தேசிகன், தெருளாரும் தெளி விசும்பு தருவார் வந்தார், தின்கடல் கீழ் வாழரமக் அருள்வார் வந்தார், பெருவானில் அடிமனம்மை கொள்வார் வந்தார், பிரியாமல் காத்தளிப்பார் வந்தார் தாமே. இப்படி சாஸ்வதமான பதமான ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே அவனுடைய திருவிட நிழல் கீழே எப்பொழுதும் வாசம் செய்யக்கூடியதான ஒரு ஸ்திதியை நமக்கு வந்து பெருமாள் கொடுக்கிறார் அப்படின்னா ஆச்சார சம்பந்தத்தாலே கொடுக்கிறார். அந்த ஆச்சார சம்பந்தம் பெற்றும் போது இந்த ஜீவன் பிரியும் போது என்னன்னா நம்முடைய புண்ணிய பாபையும் பொன் விலங்கு இரும்பு விலங்கு ரெண்டத்தையும் தகர்த்து எரிந்து பரிசுத்த ஜீவனை பெருமாள் தான் ஸ்ரீவைகுண்டத்திலே சீகரிச்சுக்கிறான். அதுக்கு முக்கியமான கேது என்னன்னா இந்த பாதிரியனுடைய அருள். நம்ம போய் சில பேர் என்ன பண்ணா சில புண்ணியம் பண்ணிருக்க கொஞ்ச நாள் சுகத்தை இருக்குன்னு சொல்லுவான். அவன் என்ன பண்ண இந்த மோட்சத்துடைய டேஸ்ட் வாயில ஒட்டிக்கிட்டுருவாளே டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு சார் சொல்றாளே, அப்ப மோட்சம் என்ற பெரிய ஆசை காட்டிட்டான் அந்த பாதுகாதே இவனை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு. அது அப்ப இவனுக்கு என்னன்னா இந்த பிரம்ம பதவி இதர பதவிகள் சொர்க்கம் கூட நரகமாயிடுச்சு சுவாமி, அதனால அது வேண்டாம் எனக்கு, எனக்கு எப்பமில்லா அந்தமில்லா பேரின்பத்து அடிக்கக்கூடியதான் இன்பினிட் ஜாய் என்ஜாய்மெண்ட் சொல்றாளே அந்த இடம் வேணும். அந்த இடம் வேணும்னா எனக்கு என்ன பாதுகையோட சம்சர்க்கம் வேணும், பாதுகையோட பரம கருணை வேணும், தயாதேவியுடைய பரம அனுகிரகம் வேணும். அந்த அனுகிரகத்தின் மூலமாக நான் அந்த பெருமாளுடைய சாஸ்வதமான பதமான மோட்சத்தை அனுபவிக்கிறேன். அந்த அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தட்டில் ஏந்தி நமக்கு கொடுக்கறது யாருன்னு கேட்டாக்க சாக்ஷாத் பாதுகாதேவி அப்படின்றதான இந்த ஸ்லோகத்தை உள்கருத்து கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். அப்புறம் ரொம்ப உபமான அலங்காரங்கள்னா இந்த கவியோன்னு சுவாமி தேசிகன் சம்ஸ்கிருதத்துல மகாகவி இல்லையா அழகா ஸ்லோகத்துல காட்டு பெருமாள் எப்படி இருக்கான்னா பெருமாள் பெரிய விருட்சமா இருக்கார். அந்த விருட்சத்துல பெருமாளுடைய சரீரம் பெரிய விருட்சம் அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்தது விருட்சத்தினுடைய திருவடி இருக்கு பாருங்க, அந்த விருட்சத்தினுடைய அடிபாகமான பெருமாள் திருவடி அப்படியே உபமானம் அப்படி வச்சுக்கலாம். அங்க திருவடியில இளந்தளிர அப்படி இருக்கு. சரி திருவடியில என்ன சுவாமி விசேஷம் கேட்டா திருவடியில புஷ்பம் இருக்கு சார் அப்படின்னா என்ன புஷ்பம் இருக்குன்னா பாதுகாதேவி என்ற புஷ்பமானது இருக்கு. அந்த தளிர் இந்த பூங்கொத்தா அங்க இருக்கா, அந்த பூங்கொத்துல என்ன விசேஷம் இன்னும் அதி விசேஷம் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா சுவாமி தேசி என்னன்னா பூங்கொத்துல நானாவித பழங்கள் இருக்கு. அதனால தர்மார்த்தகாம மோட்சம் என்ற சொல்லப்பட்ட அந்த பழம் அந்த புஷ்ப விசேஷத்துல ஒட்டின் இருக்கு. இதுதான் நமக்கு முக்கியம்ட்டு பாருங்கோ பெருமாளை சர்வதா சதா பசியந்தி சூரேகா எல்லா தேவர்களும் பெருமாளை அங்க பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, எங்க போனாலும் பெருமாளை தேடின்னு வேதம் ஓடுறது. ஆனா இந்த இடத்துல என்ன சாகிறார் சுவாமி தேசிகன்னா இந்த திருவடியை தாங்கக்கூடியதான பாதிகையை அவள் பாதிகை பூங்கொத்தா இருக்கா, அந்த பூங்கொத்துல வந்து நானாவித புஷ்பமாகி அந்த பழங்கள் அதாவது நானாவிதம் சொல்ற தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் ஆகிய விஷயங்கள் இருக்கு. இத வந்து இது இதுதான் நமக்கு விசேஷம் சொல்லிட்டு இந்த வேதங்களே வண்டு வண்டு சரீரம் கொண்டு வந்து அதை சுத்தி வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல அப்படி என்னும்படியாக ஒரு உபமானமா காட்டாரு சுவாமி தேசிய இந்த இடத்துல. அப்படின்னா பார்க்க பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண வேதம் பெருமாளை மூச்சு காற்று அவனே ஸ்தோத்திரம் தானாய் தன்னைத்தான் பாடின்னு வேதம் பெருமாளை சொல்லிட்டே வரைக்கும் பெருமாள் எங்க இருக்கான்னு தெரிஞ்சே போறது. ஆனா அது அந்த வேதம் கடைசியில என்ன கிடைச்சதுன்னா பாதுகாதேவனுங்கிறது அதுக்கே கிடைச்சதுன்னு சொல்ல வர இடத்துல அதுல என்ன பாதுகையில ஒட்டிருக்கக்கூடியதான அந்த பழங்களை தாம் ருசிப்பதற்கு வண்டுகள் ரீங்க ஆரம்பித்துக் கொண்டு பாதுகை என்ற புஷ்பத்தை சுத்தி வருகின்றது அந்த இடத்துல சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல அற்புதமான ஸ்லோகம் காட்டார். இங்க பார்க்க இப்போ வேதத்தினுடைய மகிமை சொல்லப்பட்டது, வேதம் யார செவிகுதுன்னு சொல்லப்பட்டது, இந்தவான இந்த பாதுகாதேவி வந்து பெருமாளையும் அவன் திருவடியும் தடுப்பறையும் திருவடியும் விட ஒசத்தி ஏதுன்னு அப்பனா நீங்களே புரிஞ்சுக்கலாம். மூன்றாவதா சொல்லப்பட்டதான சாக்ஷாத் இந்த பாதிகாதேவி ரொம்ப வசத்தியானவள். அந்த வசத்தி எப்படி தெரிஞ்சுனா அவளுடைய மகிமை யாரே தெரியறது, அந்த மகிமையின் காரணமாக இந்த சதுர்வேதங்களும் இந்த வண்டு ரூபம் வண்டு சரீரம் எடுத்துக்கொண்டு அந்த பாதுகையை சுத்தி வர்றது அப்படின்ட்டு சுவாமி தேசியன் இங்க நிர்வாகம் பண்ற. அடுத்தது பெருமாள் திருவிக்கிரமனா வந்தார் முன்ன ரெண்டு உற்சவம் முன்னாடி பார்த்தோம். முதல்ல பெரு தீர்த்தம் சேர்த்தர் அது சிவனாரன் தலையில சிரசிலே வந்து சங்கரன் சடையில் தங்கி லோகத்துல வந்து ஆயிடுச்சு. சிவசப்தத்துக்கு மங்களம் என்ற ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா இந்த கங்கையானது அவன் சிரசிலே பட்டதாலே மங்களம் உண்டாருது அப்படின்ட்டு நிர்வாகம் உண்டா பெரியவா. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படிப்பட்ட மங்களத்தை கொடுக்கக்கூடியதான திருவடியையே ஆசிரியக்கூடியதான பாதுகை அதை விட அவங்க பரம பவித்திரம் பரமங்கடம் அதை நாம் சிரசா வகித்து நம் பாவத்தை போக்கிக்கிறோம். இது வந்து நிறைய நிர்வாகம் பண்ற சுவாமி தேசிகன். இப்போ பெருமாள் என்ன பண்றார் தான் பாதுகா தரித்துக்கிறதுக்கு முன்னாடி தான் திருவடியே தான் சோதிச்சுண்டு அப்புறம் பரிசுத்தமான திருவடியை மட்டும் பாதுகாமலை ஏற பண்றேன்னா திருவடியில ஏதாவது தோஷங்கள், திருவடிக்கு தோஷம் கிடையாது. யோயோ பெருமா கிருஷ்ணாவதா காட்டுல நடந்து போற, மேட்டில் நடந்து போற, கண்ணுக்கு தூசி தும்புலாம் இருக்கும். அப்படி தூசி தும்போட பவித்திரமான பாதுகையை நான் வந்து சேர்த்துக்க மாட்டேன். என் திருவடியை சோதிச்சுங்க பவித்திரமான பாதுகளை வைப்பேன். வச்சா என் திருவடியிலேருந்து துகள்கள்லாம் அதுல போக, அதை நான் வந்து அசுத்தப்படுத்த கூடாது இல்லையா அப்படின்னு யோஜனை பண்ணி பெருமாளே திருக்கிரமாவதம் திருவடி அணமிட்டு பாதுகை சேர்த்துட்டதா இந்த இடத்துல வந்து ரொம்ப அற்புதமா அத்தேசிக்க நிர்வகிக்கிறார். இந்த இடத்துல எவ்வளவு எப்படி இந்த கவி வந்து எப்படிலாம் தன் கவிதா சாமர்த்தியத்தை காட்டுறா பாருங்க. இதுல என்ன சுவாமி தேசிகன் எவ்வளவு பெரிய காம்பீரியமானது பத பிரயோகங்களும் பரியாய பதங்களும் கொடுத்திருக்கிறது. இது சம்ஸ்கிருதத்தை ரசிக்கிற வாளுக்கு இது ரொம்ப புரியும். சம்ஸ்கிருதத்துல கொஞ்சம் ஞானம் உள்ள வாளுக்கும் இல்ல வேறு சில பேருக்கும் புரியும். யாரும் கேட்கறலா பாதுகாதேவி மேல யாரு பரம் பக்தியா இருக்காளோ அவளுக்கும் சுவாமி தேசிகன் திருவள்ள கருத்து ரொம்பவே இனிக்கும். அதனாலதான் பக்தி செலுத்துன்னு பெரிவா நம்ம சொன்னான். பக்தி பக்தி முக்கியமானதுன்னா ஆயாலே பெருமாளை வாழ்த்துனை பொறுத்தால வாழ்த்துவது தான் பக்தி. இந்த இடத்துல ராமராமன் சொல்லு, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லு, நிசும்மா நிசும்மொழிக்குமா சொல்லு, பாதுகாதேவிமா பாதுகாப்பாதுகான்னு சொல்லு, எப்போதான மங்கள மங்களத்தையே சொல்லு. பெரிவா ஏ சொன்னான்னா பக்தி வளரணும்னு சொன்னா இப்போ பாதுகாதேவர் பக்தி இருந்தா நமக்கு பாதுகாசம் நிச்சயமா பிடிக்கும். இப்போ இவ்வளவு உபன்யாசம் கேட்கிறவன் சுவாமி இனிமேலாவது பாதுகாசத்தை ஒரு நாலு ஸ்லோகமான கத்துவோமே, கண்ணாலையாலும் எழுத்து தடவி பார்ப்போம், புஸ்தகத்துல கையை வச்சு பார்ப்போமே, தேசியன் எப்படியோ எழுதிருக்கேன்னு பார்ப்போமேனு ஒரு எண்ணம் ஏற்படும் இல்லையா. இதெல்லாம் எப்ப ஏற்படும்னா பாதுகையை பெருமையை நம் மனசுல வாங்கிக்கும் போதும், பாதுகையை பெருமை பத்தி யாரா பாகவத்தால் பேசும் போதும், காதால கேட்கும் போதும் நமக்கு அந்த பக்திய பிரேரணான்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. பிரேரணா ஒரு விஷயம் இருக்கும் மனசுக்குள்ள, ஆனா அதுவா வெளில வராது, ஒரு தூண்டி விடணும். விளக்கு திரி அப்படியே கிடுக்கிட்டு எண்ணெய் போக கீழே போகின்றே இருக்கும், திடீர்னு நிறைய எண்ணெய் இருக்கும், ஆனா திடீர்னு அணையம் பாரி திரி இழுத்துட்டு போகும் எண்ணெய். அப்ப என்ன பண்ணும், ஒரு சின்ன குச்சி வச்சு அந்த திரிய நகர்த்தி விட்டாக்கா இல்ல திருகி விட்டாக்கா ஜுவால ஜாஸ்தியா நல்லா பிரகாசமா இருக்கும் இல்லையா. அதே போல ஒவ்வொரு சிவேஷ்டம் திருவள்ளத்தே பக்தி இருக்கு, ஆனா அந்த பக்தியை எங்க செலுத்தணும் எப்படி செலுத்தணும் சில பேருக்கு தெரியாம இருக்கா. அவர்கள் பக்தி வெளில கொண்டு வரத்துக்கு இது மாதிரி பகவத் பெருமானுடைய கதைகளையும் பாதகருடைய பிரபாவத்தையும் நாம் சொல்லும் போது, அதாவது பிரேரணாங்க தூண்டி விடும் போது என்னன்னா அது அவ அதனுடைய ரியல் எசன்ஸ் புரிஞ்சிருந்தவா நிச்சயமா அதுல பக்தி செலுத்தி நல்லவித புருஷார்த்தங்களை அடைவா என்பதுதான் ஆச்சாரியர்கள திருவுள்ள கருத்தா இந்த தெருக்கு. அதனாலே இன்னும் அடுத்தது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்லோகம் போட்டார் சுவாமி தேசிகன். என்னன்னா இப்போ மகா வித்வத் சபை இருக்கு, பெரிய நாடு இருக்கு, ராஜா இருக்கான், ராஜா வரா ராஜா வரான்னு சொன்னா பார்த்தா ஒருத்தர் நடந்து வந்துட்டே இருந்தான். பார்த்தாக்கா இவர் ராஜாவா இல்லைன்னு எப்படி தெரியும், இவர் அங்காளையாளம் இருக்கணும் ஒண்ணும் பெருமாள் ஏண்டார் அப்படின்னு சொல்லும் போது, பெருமாள் ஏண்டர்னா பரிவாரம், பெருமாளுக்கு முன்னாடி வந்து மேலவாத்தியங்கள், பின்னாடி வேதகோஷம், முன்னாள் அழுச்சிகள் வந்து பல பல லைட்டு போட்டு பெருமாள் கைகாசாது சங்க சக்கரத்தோட இருந்தாதான் பெருமாள் இல்லையா, சங்க சக்கரத்தோட இருந்தாதான் பெருமாள். விஷ்ணுக்கு என்ன அடையாளம்னா சர்வத்தையும் ஒரு கணத்துல நாசம் பண்ணக்கூடியதாரும் சர்வ மங்களத்தையும் அழிக்க சுதர்சன ஆழ்வான் பெருமாள் வலது கையில இருக்கணும். தன்னுடைய சங்கநாதத்தின் மூலமாக பாரத யுத்தத்தை நடத்தினான பெருமாள் பாஞ்சஜன்யத்தை பெருமாள் எடுதுகையில சீகரிச்சிருந்தாதான் மத்த கதாயுதங்கள் பஞ்சாயுதங்கள்ல மீதி மூணி விட்டுருங்கோ, வில்வால் கர்க்கத்தை விட்டுருங்கோ. எவன் ஒருவன் சங்க சக்கர தாரியோ அவன் தான் ஸ்ரீமன் நாராயணன் பாஷிகார் நிர்வாகம் பண்ணிருக்காரு இல்லையா, அவனதான் சிவகன் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு வித்வத் சபாவுக்கு ராஜா ஒரு ராஜ தர்பாருக்கு ராஜா வர ராஜா வரன்னு சுவாகத்தம் சொல்றவருடைய சேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி பார்க்கும்போது உணவத்தன் நடந்து வரான்னா இவர் ராஜான்னு எப்படி கண்டுக்கிறது சுவாமினா என்ன ஐடென்டிபிகேஷன் கேட்பா ஃபர்ஸ்ட். எக்ஸாம் ஆல எக்ஸாம் எது பண்ணா வேற சில ஐடென்டி கார்டும் கேட்கறானே, என்ன ஐடென்டிபிகேஷன், வெறும் பட்டு கட்டின்னு வந்தா மட்டும் போற மந்திரியும் பட்டு கட்டிக்கிறான், அதே மாதிரி வந்து யுத்தத்தில் இருக்கக்கூடிய பெரிய காரியதர்சியும் பட்டு கட்டிக்கிறான், நிதி அமைச்சரும் பட்டு கட்டின்னு வரான், ராஜாவும் பட்டு கட்டின்னு கேட்டா யார் ராஜா சுவாமினா தலையில கிரீட்டம் எவனுக்கு இருக்கோ அவன் தான் ராஜா. செஸ் போர்டில் பாத்தீங்கன்னா ராணி ராணி தான் பவர்ஃபுல்லா இருக்கும், மந்திரி பவர்ஃபுல்லா இருக்கும், ராஜா என்ன பண்ணுவார் அந்த செஸ் போர்டில் ராஜாவுடைய அந்த காயின் என்ன பண்ணும், அது என்னன்னா உயரமா இருக்கும், மேல ஒரு அந்த வரிவட்ட மாதிரி ஒரு போட்டுப்பாங்க இல்லையா செஸ் போர்டில் பாத்தீங்கன்னா தெரியும். இதை பார்த்தவொடனே ராஜான்னு தெரியும், பிஷப்பை யாரும் ராஜான்னு சொல்றது இல்ல, இல்ல எலிபென்ட் யானை யாரு ராஜான்னு சொல்றது இல்லையா, அது மாதிரி தனி ஐடென்டிபிகேஷனா கொடுக்குற ராஜாக்கு. அப்போ அவர்தான் ராஜா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த இடத்துல. அதை போல இங்க யார் அப்படின்னு கேட்டாக்கா, பெருமாள் லோகத்தை படைச்ச பெருமாள் சர்வ ரட்சகனாய் ஈழ 14 ரகத்துக்கும் அதிபதியா பெருமாள் இருக்கான். அப்படிப்பட்ட பெருமாள் திருவடி ரம்போசத்தை தழுபுறையின் திருவடின்னு ஆழ்வார் ஆச்சாரியால் சொல்லிட்டார். இத திருவடியையும் லோகத்தை படைத்த பெருமாளையும் சகல லோகங்களையும் பெருமாள் திருவையிற்றுக்குள்ளே சகல லோகங்களும் அடக்கம் ஆளுநிலை பாலகனாய் அந்த உலகம் உண்டவனே அப்படின்னு பெருமாள் அன்னைக்கு வந்து பிரளயத்தின் போது லோகத்தை சம்ரட்சிச்சான். வாலியை கொன்றச இல்லைய வானரத்துக்கு அழித்தவனே ராமாவதாரத்துல பண்ணான். ஹிரண்யவசம் சிசுபாலவதம் இதெல்லாம் கிருஷ்ணாவதாரம் நடந்தது. இது எல்லாத்துக்கும் பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகம், அதாவது சொல்லப்பட்டதான பெருமாளுடைய அந்த சொரூபம் நிறைந்த விக்கிரம் மங்கள விக்கிரகம் இல்லையா. இது மொத்தத்தையும் இந்த விக்கிரகத்துல என்ன இருக்கு, சகல லோகமும் அடங்கி இருக்கு. பெருமாள் சகல லோகத்துக்கும் காரண காரிய பூதராய் பெருமாள் இருக்கான் இல்லையா. காரணமும் காவலருமாக என்றும் கமலையுடன் பிரியாதனால்தான் சுவாமி தேசிகன் அமிர்தாஸ்வாதன சாய்ச்சர். இப்படிப்பட்டதான் எல்லாம் உள்ளடக்கிவேன் பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாளை இந்த பாதிகாதேவி என்ற பெரிய அரசி தனக்கு ஆபரணமாக்கி தன் சிரசில வச்சுருக்கா சுவாமி, கிரீட்டமா வச்சுருக்கா. அப்படின்னா என்ன, இவளல்லவோ சரலோகத்துக்கு ஒரு ராஜாத்தியா இருக்கா அந்த இடத்துல இல்லையா. அப்போ இப்படி விசுவலைஸ் பண்ணுங்க நீங்க, இவ பேரரசி, பாதிகாதேவி பேரரசி, அரசின்னு எப்படி ஐடென்டிபிகேஷன் சுவாமி, தலையில கிரீட்டம் வேணுமா வேண்டாமா, வேணும் சுவாமி. யார கிரீட்டமா வச்சிருக்கன்னா, யாதொருவன் சகல லோகத்துக்கும் அதிபதியோ, யாதொருவன் திருவேற்றே சகல லோகங்களும் வந்து பிரளயகாலத்தில லயமடைந்ததோ, யாதொருவன் சகல பாபனி வர்த்தகத்துக்கும் மங்களகரமாய் இருக்கானோ, யாதொருவன் 32 சில்பான அவதாரங்களை செய்து நமக்கெல்லாம் சேட்டிதங்களாலே ராமனாயும் கிருஷ்ணனாயும் தானே மனித ரூபத்திலே வாழ்ந்து காட்டி, லோகம் தர்மம் வீதான் சர்வ தர்மான் பரித்தத்தே மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் தாசர வாபேபியோ மோக்ஷிஷ்யாமி என்று சனாதன தர்மமான சரணாகதி சாஸ்திரத்தை நமக்கு கொடுத்தானோ, யவனருவன் பிராட்டியின் இடத்திலே வந்து இந்த ஜீவன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கே உபாயம் பண்ணக்கூடாதான் சொல்லும் போது தான் வராக அவதாரத்திலே இந்த துவயமந்திரத்தின் விவரணத்தை பிராட்டிக்கு உபதேசித்தானோ, எந்த பிராட்டி இவரெல்லாம் என் குழந்தை இவன் தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருக்கோம் சொல்லி விட்டாலோ, எந்த பிராட்டியினுடைய நாயகன் காகாசுர விருத்தாந்தத்தின் போது மன்னிச்சு அவன் ஒரு கண்ண அறுத்து விட்டானோ, யவனொருவன் ராமகிருஷ்ண அவதாரிகள் பண்ணி சகல தர்மத்தையும் காட்டி பாரத யுத்தம் பண்ணி பஞ்சபாண்டுகளை காத்ததான திருமேனி எவன் லோகத்துல உடையவனோ, அவனை தலையில வந்து கிரீட்டமா வச்சுட்டு இருக்கா சார் இந்த பாதுகாதே. அப்படின்னா பாதுகாதேவியோட முக்கியத்துவத்தின் ஒரு ஸ்லோகம் போறோம், மொத்த ஸ்லோகத்தை அடிச்சு தள்ளுறதுக்கு. அப்படா தேசிகனுடைய கவி நயமானது எப்படி இருக்கு, ஒழிக்கணும் சாகித்யகாரர் அந்த இடத்துல என்ன அற்புதமான பதப்பிரயோகங்கள் ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா, ரசம் அப்படி கொட்டுற அந்த இடத்துல இந்த ஒரு ஸ்லோகம் போறோம். பாதுகாருடைய வைபவத்தை பேச 70 ஸ்லோகம் கொடுத்த சுவாமி தேசிகன், 70 ஸ்லோகத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம். ஏன்னா சகல லோகத்துக்கு நீ ராஜாத்தியா இருக்கன்னா, சாட்சாத் நீதாண்டி ராணி, உனக்கு ஆட்பட்டவனவன் என்னாலே என்ன, திருவானை நின் திருவானை கண்டான்னு சார் சுவாமி தேசிகன் திருவாமணி அந்திம பதிகத்திலே என்னன்னா, இவ சொல்றதான் அவன் கேட்கறான். எவன் கேட்கறான்னா, எவன் லோகத்துக்கு பிதாவோ, எவன் லோக ரட்சகனோ, அவனே தன் மனைவியான பிராட்டி சொல்ல கேட்கிறான். இவளே பிராட்டி ஸ்தானத்திலிருந்து அவனையே தன் தலையில வச்சிருந்து அவன் திருவடியும் இவ திருவடியும் சேர்த்து நமக்கு அனுகிரகம் பண்றாளே. அப்போ நம்ம அவன் அந்த சீசனகோபத்தை தாங்கக்கூடியதான நம்ம சாமானிய ஜீவர்கள் நம்ம இருக்கவே, அப்போ நமக்கு எவ்வளவு பெருமை இல்லையா, எவ்வளவு பெருமை ஏற்படுறது. இந்த பெருமை கொடுத்தது யாருன்னு கேட்டா, சுவாமி தேசியன் கொடுத்த. எப்படி கொடுத்த நமக்கு தெரியுமா இவ்வளவு பெருமை இருக்குன்னு, அவர் எடுத்து பேசவே பிராட்டி பெருமையும் பாதுகை பெருமை நாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இதுல இருந்து அந்த அந்த அந்த என்ன சொல்லக்கூடியதான பிரபாவம், அந்த பாதுகா பிரபாவமானது அவளை தெரிச்சுட்டு வருது, வெளிப்பட்டு கொண்டு சுவாமி தேசியம் கொடுக்கிறேன். அடுத்தது இன்னும் ரொம்ப அற்புதமான இன்னொரு விஷயம் சாதிச்சார். ராஜ்யம் முக்கியம், சரி. ராமன் 11 வருஷம் ராஜ்யம் பண்ண ரொம்ப சந்தோஷம். அதை விட 11 வருஷத்துக்கு எதிர் ராஜ்யம், 16 வருஷம் பாதுகா ராஜ்யம் ரொம்ப அற்புதம்னு பெரியவா சாதிச்சுட்டா. அதாவது ராஜ்யத்தை ஆண்டது பாதுகா. இப்ப என்ன சொல்றான்னா, ரங்க பாதுகா இல்ல ஸ்ரீ ராம பாதுகா அப்படின்னு சில பதங்கள் இருக்கு. நம்ம சாதாரணமா என்ன சொல்றோம், ஸ்ரீ அலர்மால் அனல்மேல் மங்கா நாயகாசம் ஸ்ரீனிவாச பரபிரம்மனே நமகா அப்படின்னு சொல்லிட்டோம். பிராட்டிய முன்னாடி போட்டிருக்கோம், இல்லைன்னா ஸ்ரீநிவாசன் ஸ்ரீநிவாசன். ஸ்ரீபதத்துக்கு பிராட்டியும் உண்டு, ஐஸ்வர்யம்னு அர்த்தம் உண்டு, அருள்னு ஒரு அர்த்தம் உண்டு, மங்களம்னு அர்த்தம் உண்டு. இன்னும் எத்தனை தரத்துக்கும் நமக்கு தெரியல, பெரிவாசல் கொடுத்தா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ அது என்ன சார் ஸ்ரீராஜ்ய சார் அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து கொஞ்சம் இழப்பமா இருக்குன்ற லோகத்துல ஒரு திருஷ்டி இருக்கு. அதான அநாயகம், பகுநாயகம், சிசுநாயகம், ஸ்ரீநாயகம் இவெல்லாம் லோகத்துல சரியில்லைன்னு பெரியவா ஒரு சாஸ்திர வகுத்து வச்சிருக்கா. பிராட்டி பாதுகாதேவியான பிராட்டி பார்க்க அந்த இடத்துல தான் வந்து லோகத்துக்கு பெருமானே கிரீடமா வச்சுட்டோன்னு கர்வம் கொள்ளல. எது சாஸ்திரம்னு பெருமாள் கொடுத்தோ அதையும் தான் அனுட்டிச்சு காட்டுறா அந்த இடத்துல. என்னன்னா எது அதர்மம் விதிச்சிருக்காளோ அதை நான் செய்ய மாட்டேன், இன்னைக்கும் என் பர்த்தாவை நான் மதிக்க வேண்டும், அப்பதான் மத்த மதிப்பா. பாதுகாத்த பெருமாளுக்கு ஒரு உயர்ந்த போகத்தையும் போக்கியத்தையும் கொடுத்தாதான் சாமான்யமான நானும் இந்த ரங்கநாதனை போய் சேர்க்கணும் எண்ணம் எனக்கு வரும் இல்லையா. அதனால பார்த்தா வெறும் பாதுகா அப்படி சொல்லாம ரங்க பாதுகான்னு முன்னாடி பெருமாளை முன்னாடி போட்டான் இல்லையா. இப்ப ஒரு இடத்துக்கு ஒரு பதிவலகத்துக்கு போறோம்னா உங்க பேர் என்னன்னு கேட்போம், கமலான்னு சொல்றானு, உங்க வீட்டுக்கார பெருமான பார்த்தசாரதி அப்படின்வா. அப்ப என்ன பண்றது, முதல்ல ஸ்திரீத்துவம் இருக்கு, ஏன்னா ஸ்ரீ நிவாசம். இது வந்து லோக திருஷ்டில வழி வழியா வந்த விஷயங்கள் பெருமாளே காட்டி கொடுத்தார். முதல்ல ஸ்ரீ, அப்புறம் வந்து புருஷன் பேர் வருதுன்னு சொன்னான் இல்லையா. அப்ப சொன்ன ஆனா இங்க பாதுகாதேவி பார்க்க நான் வசதிதான், பெருமாளை காட்டி நான் இன்னும் கருணையா பண்ணுவேன், பெருமானா தண்டனை கொடுத்து உனக்கு அனுகிரகம் பண்ணுவான் எனக்கு அப்படின்னு. நீ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து ஒழிஞ்சு போல் என் குழந்தை சொல்லிட்டு உனக்கு அனுகிரகம் பண்ணிடுறேன், இருந்தாலும் என் பர்த்தாவை நான் விட்டுத்தர மாட்டேன் சுவாமி, எங்க ஆதிகார அடிக்கிறார் இம்சம் பண்றார், இருந்தாலும் அவர் ஆத்துக்காரர் இல்ல ஆயிடாது ஆத்துக்காரர் தானே. இது வந்து லோக திருஷ்டியில சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம், இது வந்து பாதுகாசத்துல ஃபிட் பண்ண முடியாது. இதுல இருந்தா நான் பாதுகா பெருமையை சொல்ல முடியும். அப்போ நான் சொல்ல அப்படின்னாக்கா இன்சியல் யார் பேர் போட்டுக்கிறா, அப்பாவோடைய பேர் பசங்களுக்கு கொடுக்குறான், ஏன்னா அவளுடைய பிரஜையா இவன் இருக்கான் இல்லையா. அதனால இங்க என்ன பண்றான்னா வெறும் பாதுகை அப்படின்னு போட்டுக்காம ராம பாதுகை. ராமராஜ்யம் அப்படின்னா பாதுகா ராஜ்யம் சொல்லும், ராம பாதுகா ராஜ்யம் சொல்றது ஆப்டா அந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி பாதுகை பாதுகா சாஸ்திரம் பண்ண சுவாமி தேசிகன்னா யாரு பாதுகைக்க பண்ணு ஒரு கேள்வி வருது இல்லையா. ரங்க திவ்ய ரங்க திவ்யமணி பாதுகாபியாம் நமகான் தான் நம்ம ஆச்சார ஸ்துதி பண்றோம் இந்த இடத்துல. அதனாலே அந்த ரங்கனுக்கும் ஒரு ஒரு உசத்தியை ஒரு போகியத்தை கொடுக்கக்கூடியதானது இந்த பாதுகாப்பு பண்ணான்னு சொல்லி சுவாமி தேசிகன் இங்க சாய்கிறார் இந்த இடத்துல. அடுத்தது என்ன பார்த்தா இந்த லோகத்தை வந்து பெருமாள் தாங்குறார். பெருமாளைய திருவடியை தாங்குவது சாக்ஷாத் பாதுகாதேவி. ஆனா இவ ரெண்டு பேரையும் சேர்த்து யார் தாங்குறா சுவாமி, அது என்ன பூசா சொல்றீங்க சுவாமி, பாதுகாதேவி தாங்கறது யாரு, பெருமாளை தாங்கறது யாருன்னா பெருமாளை குழந்தைகள். நம்ம எங்க இங்க வந்தோம் அப்படின்னு கேள்வி வருது, எங்க வருது, வீதி பரப்பானது ஆஸ்தானத்தை பெருமாள் எழுதியிருக்காரு. அப்ப போய் என்ன பண்றோம் அப்படின்னா சடகம சாச்சிக்கிறவன் சுவாமி, பாதுகாதேவி தான் நம்ம தள்ள சிறசா வைக்கிறோம். அப்ப பார்க்க பெருமாள் லோகத்தை தாங்கறா வசதி, சரி அந்த பெருமாளை பாதுகாதேவி தாங்கறா அவ பெருமாளோட பாதுகாதேவி வசதி, இவா ரெண்டு பேரையும் சேர்த்து என் தலை வைக்கிறாள் தூக்கி அது அனுகிரகம் என்ற வைக்கிறாளே கொண்டு என் தலையில வந்து நான் சடக சாச்சிக்கிறேன் சொல்ல பற்ற சாய்க்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லும் போது இவா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சடகோபத்தை இருக்கா அப்படிதானே. அப்போது அப்போ அவ ரெண்டு பேரையும் நாதான நம்பதான சாமானிய மனுஷா, நம்பதான நாளைக்கு அழியக்கூடிய நம்பதான பெருமாளை தள்ள வச்சுருக்கோம், பாதுகை தள்ள வச்சிருக்கோம். அப்ப நம்ம வசதி இல்லையா அந்த இடத்துல, என்னதான் பரம போக்கிய சொன்னாலும் பாகவத பெருமையை காட்டும்படியான ஸ்லோகமா இந்த இடத்துல சுவாமி இதை ஏற்றி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார்த்தம் சொல்லிட்டு திருமை செப்பிதான் ரொம்ப அற்புதமா நமக்கு ஞானம் திறந்தார் சாய்த்த ஸ்லோகம். அடுத்த இன்னொரு இடத்துல காட்டினார் சுவாமி தேசிய இன்னொரு ஸ்லோகத்துல நித்திய சூரிய இருக்கா, நித்திய சூரியிலே தாரதமியம் கிடையாது. பெருமாள் யாரு மேலவனு அக்ஷத போடுவார், அவ சீகாரியமா இருக்கலாம் விசுவதா இருக்கலாம், எல்லாரும் சமமான ஞானம் அங்கே எல்லாரும் சமமாதான் பாவிக்கப்படுவா ஸ்ரீ வைகுண்ட லோகத்திலே அந்த இடத்துல. ஆனா இவனா பார்க்க பெருமாளுடைய திருமேனி, அதாவது நித்திய சூரிய கோட்டி இருக்கு இல்லையா, நித்திய சூரிய கோட்டி பெருமாளைய அவ வந்து திருமணிய காபந்து பண்றா. இப்ப வந்து அவளுக்கும் பெருமாளை சேவிச்சு சடாரி வாங்கி சடாரி வாங்கிக்கணும்னா என்ன பண்ணுவோம் சுவாமி பாருக்க, தலையை குனிஞ்சு பாதுகாதேவி தான் தலை ஏழை பண்ணிப்பா இல்லையா? அப்போ ஆச்சாரியன் யாரு பாதுகாதேவியான சாட்சாத் ஆச்சாரிய ஸ்தானம் வகிக்கிறா நமக்கு. அப்போ ஆச்சாரியன் வசதி அந்த இடத்துல சிரசா வகிச்சு யாரு காட்டுறான்னா, நான் காட்டல நம்ம முன்னாடி இருந்தவா காட்டல சுவாமி, நித்திசூரி கோட்டியே காட்டுறது பாதுகாதேவி வசத்தின்னு சொல்லிட்டு காட்டுறது. பெருமாளுக்கு தலை வச்சுக்க முடியுமா? சரி, நித்திசூரி கோட்டி ரொம்ப விசேஷம் சுவாமி, கருடனத்துக்கு நம்ம தலை வச்சுக்க முடியுமா? அஹஹ, ஆதிசேஷன் சண்டா குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரபடியாம் நீகடல் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார் கரவன்ட்டு ஆதிசேஷன் தான் பிரதான கங்கீரியபரர்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆழ்வார் சொல்லிருக்காரு. இது போதும் ஆதிசேஷன் ஆயிரம் ஆயிரம் தலை ஆதிசேஷன் கொண்டு தள்ள வச்சு ரெண்டாயிரம் நாக்கு உண்டு அவருக்கு அதை தூக்கி தள்ள வச்சுக்க முடியும் முடியாது. என்ன எதை முடியும் பாதுக, நீ சுலபமா இருக்குமா, ரொம்ப லைட்டா இருக்க, நீ தான் என்ன அனுகிரகம் பண்ண முடியும், எங்களுடைய தன்மை உனக்கு புரியும். அவர் கோபத்துல வசத்தை கட்டினா நாங்க செத்து போடுவோம், இருடன் மூக்கால ரக்கால ஒரு அடி அடிச்சாலும் நாங்க போயிடுவோம், ஆனா நாங்க எவ்வளவு பாவம் பண்ணாலும் பொறுத்துண்டு பரம கிருபையோட நீ வந்து சிரசா வைக்கிறபடியான தன்மையை உன்னுடைய திருமே நீ ஆகாரம் இருக்க அந்த இடத்துல அப்பதான் அப்படிதானே நாங்க சவிக்கிறோம், அவளே ஒன்னதானப்பா சவிக்கிறா அப்படின்னு சுவாமி தேசி இந்த இடத்துல அற்புதமா காட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா பெருமாள் திருமேனியை காட்டுற இந்த இடத்துல பெருமாள் திருமேனி என்னன்னா, பெருமாள் திருமேனி திவ்யமங்க விக்கிரம் இருக்கு, பெருமாளே வந்து அகலகில்லா திருமகளார் அன்பர் வந்தார் அடியிரண்டும் ஆறாக தந்தார் வந்தான்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து நம்முடைய பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலே வந்து பிராட்டி நித்தியவாசம் பண்றான், அவளுடைய பிளாட் அதுதான், அவ அதை விட்டு எங்கேயும் போக மாட்டான். சரி, எந்த ஸ்திதியிலும் எந்த அவதாரத்திலும் போலன்னு சர்வசாஸ்திர சித்தமா பெரியவா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. சரி, பெருமாளுடைய வலப்புயத்துல யாரு இருக்கா அப்படின்னு கேட்டா சிவனார் இருக்க. சரி, பெருமாள் திருவிழா ரெண்டு பேர் ஆச்சு. சரி சுவாமி, பெருமாளின் ஆவிக்கமலத்தை யார் இருக்கா சுவாமி? பெருமனந்தன் உந்தியிலே தோற்றுவித்துன்னு சொல்லிட்டு பெருமாள் சாதிச்ச பெருமாள் அந்த நாவிக்கமலத்திலேருந்து கமலத்திலேருந்து பிரம்மா அவதாரம் பண்ண பெருமாள் சங்கல்பத்தினாலே. சரி, மூணு பேர் பெருமாள் திருமேனி எடுத்துட்டா சுவாமி. ஆனா யாருமே தொட முடியாத ஒரு விஷயம், யாருமே நெருங்க முடியாத விஷயம், பக்தியாலே மட்டுமே நெருங்கக்கூடிய விஷயத்த ஏகதேசமா வியாபிச்சிருக்கிறது யாருன்னா பெருமாள் திருப்படி ஸ்தானத்தை பாதுகைக்கு மட்டுமே உண்டான ஸ்தானம் அது. அவள் ஒருவளே ஏகதேசியாய், பாதுகையை ஒருவளே ஏகதேசியா பெருமாள் திருவடி எத்தனை காலம், இது எப்ப இது ஆச்சாரிய காட்டா நமக்கு தெரியுது பாருங்க, எப்படி யோசிச்சிருக்க சுவாமி தேசிகன்னு பார்க்கலாம் கவிநயத்துல பெருமாள் திருமணி. ஆமா அப்பா, ஒரு பக்கம் அவ எடுத்துட்டா இன்னொன்னு சிவனார் எடுத்துட்டார், பிரம்மா வந்து தொப்புள் பதுகை எடுத்துட்டார் சுவாமி, திருவடி இருக்கு, திருவடிக்கு எங்கேயும் போட்டி கிடையாது, பக்தால் வந்து பெருமாள் திருவடி சேவிக்கணும்னு ஆசைப்படுவாது, திருவடியை ஸ்பரிசிக்கிறதுக்கும் நமக்கு எந்த விகிதம் கிடையாது, ஆனால் ஏகதேசமான பெருமாள் தலைவரையன் திருவடியின் தலைமையிலவே என்னும்படியாக இந்த பாதுகாதேவியான பிராட்டியானவள் தான் ஒருவனே எடுத்துக்கொண்டாள் அந்த இடத்துல. அப்ப அவளுடைய பெருமையானது என்ன, ஏகதேசமா பெருமாள் அந்த பிரதேசம் அவளுக்கு கொடுத்துதான் அர்த்தம் இல்லையா? மற்ற திருமேனி எல்லாம் போட்டி இருக்கு அவளுக்கு, எல்லா பாகத்துக்கும் பங்கு இருக்கு, இது வந்து ஏகதேசமா பெருமா அவ எடுத்துட்டான் அந்த இடத்துல. அடுத்தது சுவாமி தேசிகன் ரொம்ப இவ ஏகதேசியா இருக்கவேதான் எல்லாரும் திருவடியை நோக்கி போறா, அந்த அனுகிரகம் கிடைக்கும் எதிர்பார்த்து போறா, அந்த அனுகிரகம் கிடைக்கும் எதிர்பார்த்து போறா. இவா மூணு பேருமே என்ன பண்றான்னு அப்படின்னாக்கா, இத்திருவடிக்குதான் பிராதாரியம் சொல்ல, ஏன்னா மற்ற இளமகள் பிடிக்கும் மெல்லடியேன்னு சுவாமி நம்மாழ சாச்ச கேட்டாரு. அப்பா, பிராட்டி உனக்கு திருவடி கைங்கரியம் பண்றாளே, எனக்கு கிடைக்குமா இந்த கைங்கரியம், எங்க கிடைக்கும், நித்திய பூதல கிடைக்குமான்னு கேட்டேன் நம்மாழ்வார். பெருமாளை பார்த்து கேட்கிறார், கொழிவினை படைகள் வெள்ளையாய் அவரக்கிட வசுரர்கள் கிடசை கடிவிடஞ்சே என்னுடைய மதே கடிவயல் திருப்பிளங்குடியாய், படிவினை எல்லாம் மலர்மகள் மற்ற இளவகள் பிடிக்க மெல்லடியை கொழிவினை ஏனும், எவ்வளோ பாவம் பண்றக்க நிலமகளும் அந்த ஐஸ்வர்யத்துக்குண்டான ஸ்ரீதேவியும் உன் திருவடியை பிடிக்கிறாளே, கொடிவினையும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே, என்ன கூப்பிடு கூட்டு உன் சன்னதி கூட்டு கைங்கரியம் கூடு, இல்லடா நான் கைங்கரியம் பண்ணுக்கு நீ இடத்துக்குவான்னு பெருமாளை கூப்பிடுற சுவாமி நம்மாழ்வார். அப்போ அவள் எல்லாம் எதை பிடிக்கிறா சுவாமி, திருவடியை பிடிக்கிறா. பிரம்மா என்ன பண்ற, பெருமாள் திருவடியை சேர்க்க திருவடிக்க பெருமாள் தீர்த்த சேர்க்கிற, பெருமாள் திருவடியிலே பட்ட தீர் பிரம்மனால் சேகப்பட்ட பெருமாள் திருவடியிலே பட்ட பெருமாள் திருவடி சம்பந்தி அந்த கங்காதரத்தை சீரன் சிரச வைக்கிற, இது எல்லாவிடையும் பெருமை இப்பேற்பட்ட பெருமாளை தாங்குவது யார், ஏகதசமாய் தாங்குவது யாரு அப்படின்னா சாட்சாத் பாதுகாதை. இப்ப இவ எல்லாரை விட இவரானே வசதி இந்த இடத்துல அப்படின்னு சுவாமி தேசிகன் ஏகதேசத்தை இது காட்டு இந்த இடத்துல. அடுத்தது இந்த பாதுகையை சேவிப்பதால் என்ன பலன் சுவாமின்னா, தன்யாக முகதல் செபதானுஷங்காம் தனியதாயேன சமச்சிதாத்வம் வாசஸ்வதியோ மணிபாதரக்ஷே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற. அதுக்கப்புறம் என்ன சொன்னா, இந்த பாதுகா தேவியானவள் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியவள். ஐஸ்வர்யம்னா என்னன்னா, நாளின் ஆசைப்படுறதுதான் ஐஸ்வர்யம். நம்ம என்னக்கப்ப நாளை காத்தா வைகுண்டத்தில் கொண்டு நான் இருக்கணும் சொல்லுவோமான, தேக அவசானத்தின் போது பெருமாளை கொடு, அது வரைக்கும் லோகத்தினுடையனா இன்ப துன்பங்களை அனுபவிச்சுக்கிறேன்னு நாம் பெருமாட்ட பிரதிஜை பண்ணிட்டோம். அதனால தான் ஆச்சாரியர் நாம் சரணாகதி பண்ணோம் இல்லையா. ஆனா இந்த பாதுகையினுடைய சேவிப்பதை என்ன கிடையாது, பெருமாள் திருவடி அடைந்து சகல சம்பத்துக்களையும் அடைந்த உன்னை இந்த பணத்தை அபேசிக்கிறாளே, எனக்கு தனம் வேண்டும், தானியம் வேண்டும், சொர்ணம் வேண்டும், ரஜதம் வேண்டும் கேட்கிறாளே, அப்படிப்பட்டவா எல்லாரும் யார் சில விஷயங்களை நானாவித புருஷார்த்தங்களை அபேட்சித்து கேட்கிறாளோ, பக்தியோடே கேட்கிறாளோ, எவரொரு பாதுகையை பூஜிக்கிறாரோ, அவளுடைய வீடுதோறும் குபேரனுடைய வீடு மாதிரி ஆகும்ட்டு சுவாமி தேசிகன் சாய்க்கிற இந்த ஸ்லோகத்தை. லட்சுமியுடைய பரிபூர்ண கடாட்சம் ஆனது லட்சுமி லட்சுமியா சம்பந்தத்தாலே அழகாமபீனா குபேரனுடைய பட்டணத்தையும் அந்த ஸ்தானத்தையும் நமக்கு கொடுத்துருவார். சில சமயங்கள்ல இந்த விஷயமானது எழுப்பமா தெரியும் நமக்கு, புருஷார்த்தமானது எதுன்னா பெருமாள் பக்தி செலுத்தி வைகுண்டத்துக்கு போனோம். ஆனா இப்படிப்பட்ட ஆஸ்திகால் சில பேர் இருக்காளே, அவளுக்கும் இந்த குபேர பட்டணத்தை கூட அனுகிரகம் பண்ணக்கூடியதான் ஒரு சக்தியானது இந்த பாதுகாதேவி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாதுகை பிரபாவ பத்ததிய சுவாமி தேசிகன் காட்ட இருந்ததுல. அடுத்தது பார்த்தாக்க யார் சுவாமி வேணும் அப்படின்னு, எனக்கு யாரும் வேண்டாண்டர் மதுரவி ஆழ்வார், யாரு தான் சுவாமி வேண்டும், எனக்கு யாரும் வேண்டாண்ட. ஆனா யாரோ ஒருத்தரமுக்கு வேண்டுமேன்னா தேவு மத்தறியன்னு சாய்ச்சார். யாரு தேவுன்னு கேட்டா சுவாமி நம்மாழ்வார் ஒருவரே எனக்கு உஜ்ஜீவனம் சொல்லிட்டு பெருமாள் வந்து கிட்ட வந்தாலும் பெருமாளை சேவிக்க மாட்டாரா மதுகவியாழ்வார். திரிதந்தாகம் தேவபிரானுடை கரியகோல திருவுரு காண்பண்ணான்னு சொன்னார். கிருஷ்ணன் வந்து மதுரை பக்கத்துல இருந்து விழு விளையாட்டு காட்டுவான், என்ன இந்த பாப்பா என்ன பார்க்கலாதாரு, இது என்ன பார்க்காத, நம்மாழ்வார் பக்கத்திலே உட்காந்து பூஜிச்சுட்டு இருக்கு, என்ன பார்க்கவே மாட்டேன்றான். நான் தான் லோகநாயகன், என்ன பார்த்தாலும் இவன் ஆச்சாரியன பாடிட்டு இருக்கார், நானே யார் யாரு நாயகனோ நானே வந்திருக்கேன் அப்படின்னு பண்ணா தள்ளுவார கையில இந்த பக்கம். ஏன்னா தேவு மத்தறியன்னு சொல்லிட்டார். திரிதந்தாக தேவபிரானுடை கரியகோலனான கிருஷ்ணன் வந்து கரியகோல திருவுரு காண்பண்ணான், அப்படிப்பட்டவன் வந்தால் சுவாமி நம்மாழ்வார எனக்கு சகல உஜ்ஜீவனம் காட்டியவர் சுவாமி முதலவியாழ்வார் இல்லையா. ஆனா இப்ப இப்ப இந்த சீனை அப்படியே இங்க கொண்டு வாங்க பாதுகா தேவிட்ட, என்னன்னா ரங்கநாதன் இருக்க, பாதுகா தேவி இருக்கா, யாரு சுவாமி வேணும் அப்படின்னு கேட்டாக்கா ரங்கநாதனுக்கு தல்லையா சுவாமி வச்சுக்க முடியும், பாதுகா தேவி தான் சுலபம், டக்குன்னு தல்ல தலை கொஞ்சோடனே அவளே வந்து உட்கார்றா சுவாமி, அப்ப அனுகிரகம் பண்றது யாரு எனக்கு, ரங்கநாதன் பண்ற இல்ல பாதுகா தேவி பண்ற, அதனால தேவு மத்தேரி இந்த பதத்தை இங்கேயும் போட்டு ரங்கநாதனே வேணா சுவாமி ரங்க பாதுக போறோம் சுவாமி, அவ எனக்கு போறோம் அந்த தேவி போறோம் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்திதி இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இங்க எடுத்து கையாள இந்த இடத்துல. அதாவது பெருமாள் வேண்டாம் பாதுக போறோம் அப்படின்னு அர்த்தம், பாதுகாத்த விடுக்கணும் பெருமாளுக்கும் சுவாமியும் அதுவே ஆகணும், உள்ள வந்துடும் அது நமக்கு அனுகிரகம் வந்துடும். இருந்தாலும் பிரத்யமா நாம கை நீட்டி இவளை கை கூப்பிடுறது யாரு, நான் பாதுகாதையவே கை கூப்பிடுறோம் இந்த இடத்துல சொல்லிட்டு இந்த கடைசியில 98 ஸ்லோகத்தை சாய்க்கிற. அடுத்தது இன்னும் பார்த்தா பெருமாளை சேருவது எப்படி அப்படின்னு காட்டுற இந்த இடத்துல, பெருமாள் இருக்க பெருமாள் திவ்ய சரணாரவிந்தங்கள் இருக்கு, இந்த சரணாரவிந்தங்களுக்கு அடுத்ததான சரணாரவிந்தங்களை தாங்கக்கூடியதான பாதுகா தேவி பாதுகா சாத்தின் இருக்கார், அதுக்கு கீழே நமக்கு அவள் இவா மூணு பேரையும் சேவிக்கக்கூடியதானது ஜீவாத்மாக்கள் லோகத்தை சஞ்சரிச்சின் இருக்கு கர்ம வினையால இல்லையா. இப்போ இந்த ஜீவன் ஜீவனுக்கு உத்தேசப்பது பெருமாள் திருவடி உத்தேசம், ஏய் பெருமாள் திருவடியை பார்த்து சேவிடா எப்ப போனாலும் அது அனுகிரகம் பண்ணும், நானாவித புருஷார்த்தங்களும் பெருமாளுக்கு தெரியாம பெருமாள் திருவடி கொடுத்துருமா தெரியவா சொல்லிருக்கா நமக்கு. அப்போ இந்த புருஷார்த்தங்களை வேணும்னா திருவடி உஜ்ஜீவனம் இல்லையா, பெருமாள் திருவடிக்கு போயிட்டார், பெருமாளுடைய சாஸ்திரமான விஷ்ணு லோகத்துக்கு போயிட்டார், ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார்னு போடுற, அப்போ திருவடி உத்தேசம் காட்டுறது இந்த இடத்துல இல்லையா. சரம பத்திரிக்கை எழுதும்போது ஆச்சாரன் திருவடி பரமதிச்சுட்டார், ஆச்சாரியன் திருவடி அடைந்தார்னு சொல்லி போடுறா இல்லையா. அப்போ பரமபதமானது ஆச்சார ஸ்தானத்திலிருந்து கிடைக்கும். இங்க பாதுகா தேவி ஆனப்பட்டவள் யாருன்னா சாட்சாத் நம் சடகோபன்னு சாதிச்சிருக்க சுவாமி தேசிகன் சாமியம் சாதிச்சு சமாக்கியா பத்ததில நம்ம கொடுத்த இரண்டாவது பத்ததிலே இப்போ இந்த ஜீவாத்மா சாட்சுதமான பதமான பரமபதத்துக்கு பிறகு அதனுடைய திருவடி அடைவதற்கு என்ன பண்றது, எப்படி போறது சுவாமி அப்படின்னா சொன்னாரு, அடலகம் உண்டுமிந்த வருக்கன் போல அழுக்கடைந்து கழிய சரளம் போல கடலொழுகி கரை சேர்ந்த கலமே போல காட்டுத்தீ கலந்தொழிந்த களிரே போல அப்படி சொல்லி பரமபத சோபானத்தை கடைசியில சாய்க்கிறார். கடைசி சாதுர பாட்டு முந்தின பாட்டு இதுதான், கடலொழுகி கரை சேர்ந்த கலமே போலனா எத்தனையோ சம்சாரத்தை சம்சார தீயிலே வந்த சம்சாரமான சாகரத்துல உழுந்து வளர்ந்தது ஜீவாத்மா. இது எப்படி போய் அந்த பெருமாள் திருவுடைய அடைய முடியும், அதுக்கு ஒரு களமாய் ஒரு பாலமாய் இருப்பது யாருன்னா சாட்சாத் இந்த பாதுகா தேவி தான் இருக்கானது. கடல் ஒழுகி கரை சேர்ந்த கலமே போலன்னா ஒரு கப்பலா இருக்கா சுவாமி, ஒரு சேது பந்தனம் பந்தனம் பண்ணதால் இங்கேருந்து ராமன் அங்க போய் பிராட்டியை கொண்டு வந்தான், பிராட்டியாக அந்த மகாலட்சுமியை கொண்டு வந்த இங்க கஷ்டப்பட்டு இருந்தார் ராமன். இந்த ஜீவாத்மா நான் கஷ்டப்படுறது சுகமடையினா என்னும் பெருமாள் திருவடி கிடைக்கணுமே, அதுக்கு யார் எப்படி கிடைக்க என்ன ஒரு உபாயம் பண்ணணும், ஆச்சாரியாளாகிய நம்முடைய பரம்பரையில வந்தவா கிடைக்கணும். அவா யாருன்னா நம் சடகோபன்னு சொன்னா, சடகோபன் யாருன்னு சொன்னாக்கா சாட்சாத் பாதுகா தேவி. பாதுகா தேவியாகப்பட்டவள் இந்த ஜீவாத்மாவையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கும்படியான ஒரு கரை சேர்ந்த கலமே போல ஒரு கப்பலாகவும் ஒரு பாதமாகவும் ஒரு பந்தனம் பண்ணி ஜீவாத்மாவுக்கும் பெருமாளுக்கும் ஒரு பந்தனத்தை ஏற்படுத்தி நமக்கு வைகுண்டத்திலே போய் நித்தியானுபோதத்தை அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை இந்த பாதுகா தேவி அற்புதமாக கொடுத்திருக்கான்னு சொல்லதான் சுவாமி தேசிக்கு இந்த பிரபாவ பத்ததியிலே பாதுகையுடைய பிரபாவத்தை ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்கார். அதாவது இது அடியே இந்த ஒரு மணி காலம் நேற்று ஒரு அரை மணி நேரம் சொன்னேன், இன்னைக்கு ஒரு 35 நிமிஷம் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு கோடுதான் போட்டிருக்கேன், ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தனித்தனியாக நம்ம ஆராய்ந்து பார்த்தாக்கா இந்த பிரபாவத்தை சொல்லி மாடாது. இருப்பினும் உபன்யாசம் பண்ணி ஒத்துட்டேனே ஒத்து சேர்ல வந்து உட்காந்துட்டு சொல்றேன்ட்டு, அதனால ஏதோ சொல்லிட முடியும். ஆச்சாரியால் சொன்னதை ஒரு கோடு போட்டு காட்டிருக்கேன். பாகவதால் வந்து தப்பு இருந்தா மன்னிக்கணும். அதனாலே அந்த பாதிகளுடைய பிரபாவத்திலே பிரபாவத்தின் மூலமாக சகலருக்கும் சகல க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்திச்சுன்னு இந்த பத்ததியை பூர்த்தி செய்கிற நடிகன் கவிதா ஆர்கிகாசிம்மாய கல்யாண குணசாலினே சிவதேவேங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.